श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाच मदीमहे वृणीमहे चतत्राद्यौ दंपती जगदाम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकः कृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे मानातीत प्रतितविभवान् मंगलं मंगलानां वक्षःपीठे मदविजयनो भूषयन्तीं स्वकान्त्याम् प्रत्यज्ञानुश्रविकमहिम प्रार्थनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणस्त्वां शरण्यां प्रपत्ये. பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் இந்த சிருஷ்டியை பண்றா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதுல யாரு உபாய தசையில உபாயம் சரணாகத்தின்னு பண்ணும் பொழுது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உபாய தசையில யார் இருக்கா அப்படின்னா அதுவுமே ரெண்டு பேர் தான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு விளையாட்டாக ஒரு லீலையாக சிருஷ்டி பண்றா, அப்புறம் சரணாகத்தின்னு வரும்பொழுதும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் நமக்கு சரணாகதி கொடுக்கிறார். அதனால உபாயம் அப்படின்னு சரணாகதி பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணும் பொழுது எப்படின்னா ரெண்டு பேர்கிட்ட சேர்ந்து பெருமாளும் தாயாருமா இருக்கச்சுதான் பண்றான். அதுதான் நம்ம பார்த்தோம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் சரணாகதி பண்ணணும் அப்படின்றது எங்க முதல்ல அவர் வந்து நமக்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது கத்தியத்ரயத்தை முதல் முதல்ல பெருமாளும் தாயாருமா இருக்கிற சேர்த்தி சமயத்துலதான் அவர் நமக்கு பண்ணி காட்டுறது. முதல்ல புருஷக்காரம் தாயாருக்கு பண்ணி மேற்கொண்டு சரணாகதி பெருமாள் தாயார் முன்னிட்டு தான். ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு பெருமாள் எழுவர். அவ ரெண்டு பேரும் சேர்த்தி வருஷத்துல ஒரு நாள் தான் சேர்ந்து நம்மளால சேவிக்க முடியும். பெருமாள் வந்து ரங்கநாதன் மூணு உற்சவத்துல தாயார் சன்னதி கேள்னா கூட தாயார் உள்ள இருப்பா, அந்த முகமண்டபம் முன்னாடிதான் வந்து திருமஞ்சனம் நடக்கும். தாயாரும் பெருமாளும் பக்கத்து பக்கத்துல ஒரே சிம்மாசனத்துல சேவை சாதிக்கிறதுன்றது வந்து நமக்கு பார்த்தா அந்த ஒரு நாள் பங்குனி உத்தர திருநாள்ல தான். அதனால அந்த நாளா போய் கத்தியத்ரயம் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் காட்டுறது சுவாமி பாஷ்யக்காரர். ஆச்சாரியர்கள் பார்த்தோம் தாயார் இருந்து ஆச்சரியமாக கொண்டாடுறான். அதே மாதிரி போன ஸ்லோகத்துல நம்ம வந்து உபாய திசையை பார்த்தோம். இப்ப வந்து எட்டாவது ஸ்லோகம், யாருக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கு அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்குன்னு சொன்னா அப்ப தாயாருக்கு விட பெருமாளுக்கு அதிக ஈஸ்வரத்துவமா அப்படின்றது? அப்படி இல்ல, ரெண்டு பேருக்குமே தான் அப்படின்றதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அஸ்யேசானா துவமசி ஜெகதா சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னீந்திரேதி என்னாமானி ஸ்ருதி பரிமணான் ஏவமாவர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜென்ம சக்கரே அப்படின்னு. அப்ப ஈஸ்வரத்துவம் இருக்கிறவாளாலதான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அப்ப இவாள் வெறும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தாயாருக்கு இல்ல அப்போ அப்படின்னு ஆயிடுறது. ஆனா பெருமாள் அப்படின்னு அங்க சொல்லும் பொழுதே நம்ம சொன்னா கூட அது தாயாரும் பெருமாளுமாக சேர்த்து சொன்னதுதான். அதனால அஸ்யேசானா ஈசானாம் ஜெகதோசின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அஸ்யேசானா அப்படின்னு இங்க ஈசானான்னு ஈஸ்வரத்துவம் ஈஸ்வரி பகவான் ஈஸ்வரி அப்படின்னு. துவமசி ஜெகதா துவமசி நீர்தான் இந்த ஜெகத்துக்கு சம்சயந்தி முகுந்தம் அப்படின்னு. முகுந்தம் அப்படின்றது பகவான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அவரோட சேர்ந்து ஈஸ்வரத்துவம் ஈஸ்வரியும் ஈஸ்வரனாக இருக்கார் அப்படின்னு. லக்ஷ்மி பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னி இந்திரேதி. அதனால திருநாம வைபவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பகவன் நாமாவை சொன்னாலே நம்ம வந்து இந்த எப்படியாவது இந்த ஜென்ம சக்கரத்திலேருந்து இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இல்லாத மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு. அதுல வந்து பெருமாளுடைய திருநாமம் இல்ல, தாயாருடைய திருநாமம் சொன்னாதான் அப்படின்றதுனால இங்க சுவாமி தேசியன் எடுத்துக்காட்டு லக்ஷ்மி பத்மா ஜலதி தனையா விஷ்ணு பத்னீந்திரேதி அப்படின்னு தாயாருடைய திருநாமங்கள் தான் சொல்றாரு. லக்ஷ்மி பத்மா, அந்த பத்மா ஆசனமா இருக்கிறதுனால கண்கள் காது எல்லாமே பத்மம் போலே இருக்கிறதுனால தாமரை கண்கள் தாமரை போலே முகம், அதனால பத்மா அப்படின்னு ஒரு திருநாமம் பத்மாவதி. ஜலதி அப்படிங்கும் பொழுது திருப்பார்கடல் புத்திரி அப்படின்னு ஜலதி. அந்த திருப்பார் கடல்லையே அவதரித்தான் தாயார். ஜலதி தனையா விஷ்ணு பத்னி இந்திரேதி அப்படின்னு, விஷ்ணு பத்னி அப்படின்ற ஒரு திருநாமம், இந்திரேதி அப்படின்னு இந்திரா அப்படின்ற ஒரு திருநாமம். இப்ப ஏற்பட்ட திருநாமங்கள், தாயாருடைய திருநாமங்கள் சொன்னாலே போனும், என்னாமானி ஸ்ருதி பரிமணான் ஏவமாவர்த்தயந்தோ அப்படின்னு, என்னாமானி இந்த மாதிரி திருநாமங்களை திருப்பி திருப்பி அது வேதமே காட்டுறது. வேதமே இந்த திருநாமங்கள் எல்லாம் சொல்லிதானே பத்மா அப்படின்னா சொல்லிதானே, அந்த மாதிரி அப்பேற்பட்ட நிதியே நமக்கு கொடுத்திருக்கு. அந்த ஸ்ருதி சொல்ற மாதிரியே நம்மளும் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தா, நேவம் ஆவர்த்தயந்தோ ஆவர்த்தயந்தோ ஆவர்த்தி போல, பகவானுடைய திருநாமத்தை எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ தாயாருடைய திருநாமத்தையும் ஆவர்த்தி போல நம்ம சொல்லியிருந்தா, நாவர்த்தந்தே சொல்லிண்டே இருந்தா, துரித பவன பிரேரித்தே ஜென்ம சக்கரே அப்படின்னு, இந்த ஜென்ம சக்கரத்திலிருந்து விடுவிச்சு மோட்சம் போலாம் அப்படின்னு. அதனால திருநாம வைபவம் அப்படின்னு நம்ம நிறைய சரித்திரங்கள் எடுத்தா, மகா பாகவதத்துல அஜாமிலனுடைய கதைதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அஜாமிலனுக்கு நிறைய புத்திரர்கள், அதுல ஏழாவது புத்திரர்களுக்கு நாராயணன் அப்படின்ற திருநாமத்தை அவன் வச்சான். அவன் நல்ல பக்தனா தான் இருந்தான், பாகவதோத்தமனா தான். ஆனா ஏதோ ஒரு சகவாசம், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவன் மாறிடுறான். அந்த பெண் அவளுடைய சகவாசத்தினால இந்த தர்மத்தெல்லாம் விட்டுட்டு மாறிட்டு, அந்த பெண்ணுக்காக கொலை பண்ற அளவுக்கு போய் துட்டு வேணும் துட்டு வேணும் அப்படின்னு ஏதோ தப்பு அதர்மங்கள்லாம் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்த அத்தனையும் பண்ணான். வயசானவன்னு என்னாச்சுன்னா, கடைசியில யாருமே மதிக்கல. இவன் பண்ண தப்புனால ஊர் ஜனங்களும் மதிக்கல, தன்னுடைய பத்னியை கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா அவளும் மதிக்கல, யாருமே மதிக்கல. என்னவோ அவனுக்கு எத்னிக்கோ பண்ண புண்ணியம், பேரு வைக்கச்ச கடைசி பையனுக்கு நாராயணா அப்படின்னு பேரு வைக்கிறது அப்படி ஆயிடுச்சு அவன். அது அவன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாம பண்ணானோ, ஏதோ அந்த பழைய புண்ணியம் இருந்ததுனால அவனுக்கு அந்த சமயத்துல அந்த ஆலோசனை வந்து பண்ணிட்டான். அப்ப பிராணம் போற சமயம் யமன் வருது அவனுக்கு தெரியறது, ஆனா யாருமே அவனை மதிக்கல, பக்கத்துல கூட வரல. அப்ப அவன் என்ன கூப்பிடுறான்னா, அவனுக்கு அந்த கடைசி பையன்னா ஒரு ஆசை இல்லையா, நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப யமதூத்தர்கள் வந்து அவனை எடுத்துக்கு போகும்போது அங்கேருந்து விஷ்ணு பார்ஷத்தர்களும் வந்துட்டாலாம். விஷ்ணு பார்ஷத்தர்கள் வந்து, இவர் வந்து எங்க லோகத்துக்கு தான் நாங்க அழிஞ்சு போனோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, கடைசி நிமிஷத்துல நாராயணான்னு சொன்னா அப்படின்னு அந்த இடத்துல சம்வாதம் பாகவதத்துல ரொம்ப ஆச்சரியமாக வரும். யமன் கேக்குறாரு, இது என்ன நியாயம், ஜன்ம ஜன்மாவா பூர்த்தியா பாவம் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல நாராயணான்னு சொன்னான், அதுவும் பகவான குறித்து அவன் சொல்லல, அந்திம ஸ்மிருதியில நாராயணான்னு சொல்லிட்டான், பகவான குறிச்சு சொல்லல, அவனுடைய பையனை குறிச்சு தான் சொன்னான். அப்படிங்கும் பொழுது அவன் சொல்றான், அந்த நாராயணன் திருநாமம் வைக்கிறதுக்கு காரணம் அவன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலதான் அவன் வாயில வந்தது, இது பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி, இவன் இந்த இடத்துலதான் வரணும் அப்படின்னு அந்த வேற ஒரு லோக நேர வைகுண்டம் இல்ல, அந்த லோகத்துல போய் ஒரு லோகத்துல கொஞ்ச நாள் இருந்து அங்கிருந்து வைகுண்டம் போறான் அப்படின்றது சரித்திரம். அப்போ பகவானுடைய திருநாமத்துக்கு எப்பேற்பட்ட அந்த பேரித்தே ஜென்ம சக்கரே அப்படின்றது, இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இந்த பூமியிலேயே இருக்காத சாஸ்வதமான ஒரு லோகத்துல பகவான், ஆனந்த லோகத்துல பகவானுக்கு பெருமாள் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணிண்டு, ஏன்னா இங்க என்னதான் பெருமாள் கைங்கரியம் பக்கத்திலேயே இருந்தா கூட வயசாகும்னு ஒண்ணு இருக்கு, காலம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீ வைகுண்டத்திலையும் காலம் இருக்கு, காலம்னா நாளைக்கு அப்படின்னு வச்சிருந்தா கூட, ஆனா காலம் ஆக ஆக அதனால பரிணாமங்கள் கிடையாது. பரிணாமம்னா வயசாக ஆக நம்மளோட யுவனம் யவனம் போயிடுறது, வயசாயிடுறது, அதுக்கப்புறம் ஒரு 60-70 வயசு ஆனா முன்னாடி பண்ண கைங்கரியங்கள் நம்மளால பண்ண முடியல. ஆனா முன்னாடி ஒருவேளை சில பேருக்கு எப்படின்னா, சின்னப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆலோசனையே வரல, ஆனா கடைசி காலத்துல ஆலோசனை வருது. ஆனா அந்த ஆலோசனை வர சமயத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோணும் போது நம்ம இந்திரியங்கள் அதுக்கு உதவி பண்ணல அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு இல்லையா. ஆனா இந்த பரிணாமங்கள் எதுவுமே ஸ்ரீ வைகுண்டத்துல இல்ல. ஒரு வாட்டி மோட்சம் அடைஞ்சிட்டான்னா அவனுடைய சிந்தை வேற எதுலையுமே போகாது, பகவத் கைங்கரியத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ஜென்ம சக்கரத்திலிருந்து எப்படி அந்த பெருமாள் திருநாமத்துக்கு உண்டோ அதே அளவுக்கு தாயாருக்கும் இருக்கு அப்படின்றதுனாலயே இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறேன். அதனால நம்ம சொல்லணும், லக்ஷ்மி பத்மா ஜலதி தனையா விஷ்ணு பத்னி பத்னீந்திரேத்தின்னு, எப்படி பகவானுக்கு சஹஸ்திரநாமங்கள் இருக்கோ தாயாருக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்தரம் சஹஸ்திரம் எல்லாமே இருக்கு. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, பெருமாளுடைய திருநாமங்கள்ல சில திருநாமம் தாயாரை இட்டு சொல்றோம், அதே போல தாயாருடைய திருநாமங்களையும் பெருமாளை இட்டு விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல கூட நம்ம சொல்றான், திருநாமத்துல கூட அவ பிரியாம இருக்கான். ஏன்னா விபுவா அப்படி அந்த அந்த வைகுண்டத்துல பிரியாம இருக்கான். அப்புறம் சரி அவதாரம் பண்ணானா விபுவா அவதாரத்துல பிரியாம இருக்கா, அர்ச்சாவதாரம்னு வந்தா கூட அர்ச்சாவதாரத்திலையும் பிரியாம இருக்கானா, திருநாமத்துல கூட தாயாரும் பெருமாளுமா பிரியாத இருக்கா அப்படின்றது. அப்ப நமக்கு வந்து இந்த பூமியில அப்படின்னு சொல்லும் பொழுது ஜென்ம சக்கரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சக்கரம் என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி ஜனனம் ஜரா வியாதி, அதுக்கப்புறம் திருப்பியும் மரணம், அதுக்கப்புறம் திருப்பி பிறப்பு, திருப்பியும் அப்புறம் வளருவோம், அதுக்கப்புறம் வியாதி, அப்புறம் மறுபடியும் மூப்பு, அப்புறம் மறுபடியும் இப்படியே இருந்துன்னு போவோம். அதனாலதான் நம்மாழ்வார் திருவேங்கடமுடியான பாடும் பொழுது கூட இந்த இந்த இதெல்லாம் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துல இப்பேற்பட்ட அந்த தாயாருக்குமே அப்பேற்பட்ட இது இருக்குன்னு. ஏன்னா இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் அது ஸ்தோத்திரம், தாயாருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதுதான் சுவாமி தேசிகனுடைய இதுன்னா. அதே போல நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும், நம்ம சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், தாயாரும் பெருமாள் ராமானுஜருடைய சித்தாந்தம் அதான், அதுதான் சுவாமி தேசிகனுடையது அப்படின்னு ஒரு சின்ன ஸ்லோகமாக இருந்தாலும், ஞாச தசகமாக இருந்தாலும், ஒரு 100 ஸ்லோகமான தயாசதகமாக இருந்தாலும், பாதுகாசாஸ்திரம் போன்ற 1000 ஸ்லோகம் இருந்தாலும், அந்தந்த இடத்துல ஒரு இடத்துல கூட விடாம தன்னுடைய அந்த நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் அதை ஸ்தாபனம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க வந்து பண்றது. அதனாலதான் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணிகள் வாழ்வாருக்கு வானேற போவதும் வாழ்வுன்னு சுவாமி தேசிகனுடைய ஒரு நாடகம் அப்படின்னு பார்த்தா கூட நாடகம் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த நாடகத்திலையும் நம்ம சித்தாந்தத்தை அப்படி காமிச்சு கொடுத்துருக்கு ஸ்தோத்திர பாட்டத்திலையும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். நமக்கு வந்து எல்லாருமே ஸ்தோத்திர பாட்டம் சொல்ல, சில பேர் கிரந்தங்கள் தான் பிடிக்கும், கட்டினமான கிரந்தங்கள் பிடிக்கும், சில பேருக்கு சுலபமாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு கதையாக இருக்கணும் யாதவாபிருதயம் போல. அப்படி எல்லா இடத்துலயுமே தன்னுடைய சித்தாந்தத்தை அது அழகா நமக்கு நுழைச்சி கொடுக்கறதுன்றது சுவாமி தேசிகன் நமக்கு பண்ண ஒரு அற்புதமான அனுகிரகம். அதுல வந்து நமக்கு பார்த்தா ஸ்தோத்திர பாட்டங்கள் அப்படின்றதே பார்த்தா இதுவே நமக்கு வந்து பெரிய பெரிய சித்தாந்தத்தை காலக்ஷேபங்கள் பண்ணாலும் அதனுடைய அத்தனை அர்த்தங்களும் ஸ்தோத்திர பாட்டத்திலேயும் கொட்டி கொடுத்துட்டு, அதுவும் ஸ்தோத்திர பாடத்தில் நம்ம எல்லாருமே தேசிக ஸ்தோத்திர பாடத்தை ரொம்ப சுலபமாக சின்ன வயசுலேயே நம்ம கத்துன்றதுனால நமக்கு இது வந்து சுலபமாக இருக்கு. அதே சமயத்துல பூர்த்தியான சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கு. அதனால நம்ம அகோபில மட்டத்துல சுவாமி அனுகிரகத்தினால நம்ம இப்ப ஆச்சரியமா இந்த ஸ்தோத்திர பாடத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச உபன்யாசமே நமக்கு வந்து பெரிய பாக்கியம். அது வந்து அடியேனா இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னாலும் அடியேனும் இதை கத்துன்றுதான் சொல்ல முடியும். அப்படி அது நமக்கு ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக சுவாமி தேசிகன் நமக்கு இங்க அனுகிரகம் பண்ணிருக்கு. இதுக்கு அடுத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப அதிகாரம்னா ரெண்டு பேராலையும் கொடுக்க முடியும், அது ஒரு பக்கம் மோட்சம் கொடுக்க முடியும். ஆனாலும் இப்ப வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்தா ஒரு மேனேஜர் மேனேஜர் கேட்காம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதிகாரம் அப்படின்னு வந்தா கூட அதுல கூட இவாளுக்கு இவாதான் வசதி வசத்தின்னு இல்ல, தாயார் வந்து பெருமாளை கிட்ட விண்ணப்பிச்சு பெருமாளால பண்ண வைக்கிறாளே தவிர அதனால தாயாரால நேர கொடுக்க முடியாதுன்னு இல்ல. தான் விரும்பல, பெருமாளை சொல்லி காக்காசுரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற, தானே கூட கொடுக்கறான், ஆனா அதை விரும்பல தாயார். சுதந்திரி தாயாரும் சுதந்திரம் தான், ஆனா சுதந்திரமா தானே முடிவு எடுக்கலாம், ஆனாலும் அது வந்து அது அழகில்ல, பெருமாள் மூலமாக அதை நம்ம முடிச்சு காட்டணும் அப்படின்ற. அதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு குணங்கள், ஆச்சரியமான குணங்கள் தாயாருக்கு இருக்கு. அது வந்து இந்த இடத்துல சொல்றேன், நம்மளுடைய சித்தாந்தம் பார்த்தாலே ஸ்ரீஃபத்தியான நாராயணன் அப்படின்னு தான் சொல்றோம், அவரே பரத்வம் அப்படின்னு. யார் உபாயமோ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவாளோ அவளே தான் பலன், யார் உபாயமோ அவரே தான் பலன் அப்படின்னா பகவான அடைய பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் முடியும். அதனால அவனே உபாயமாகவும் ஆகிறான். சரி, உபாயமா அவன் இருந்து நம்மள மோட்சத்துக்கு கொண்டு போறான், அதுக்கப்புறம் என்னன்னா அவனே தான் பலனாகவும் இருக்கான். அப்ப இதுல வந்து பார்த்தாலும் இந்த உபாயமும் பலமும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாயாரும் பெருமாளுமாகத்தான். ஆனா சில பேர் சித்தாந்திகள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறான். அந்த காலத்துல ஸ்ரீ விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருந்தது, அது நம்ம சித்தாந்தம் இல்ல. ஸ்ரீ விசிஷ்டாத்வைத்தம்னா தாயார் மட்டுமே பரத்துவம் அப்படின்னு, அது இப்ப இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல எங்கேயோ நார்த்தில் அப்படி இருந்திருக்கு. அதனால சுவாமி தேசிகன் காலத்துல அது இருந்திருக்கு போல அவர் தெரிஞ்சதுனால அவர் எடுத்து காட்டுற துவாமேவாகு பிரதிச்சிதபரே துவத்திரியம் லோகநாத. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா துவாமேவாகு உண்மையே பரதத்துவம் அப்படின்னு நினைக்கிறான், பெருமையா சொல்றான். பெருமாளு கூட ஒன்றும் பெருமையா சொல்லாத, தாயார் மட்டும்தான், தாயார் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றான். அது வந்து சைவ மதத்துல இப்பயும் நம்ம பார்க்கலாம். சைவ மதத்துல சைவம் அப்படின்னு சக்தி, சார்த்தம் அப்படின்னு ரெண்டு மதம் இருக்கு. சைவம் சார்த்தம் அப்படின்னு, சைவம் அப்படின்னா அவ வந்து சிவனியே பரத்துவம் அப்படின்னு கொண்டாடுறான். சார்த்தம் அப்படின்னு பார்த்தா சக்தி, பார்வதி தான் அவ அம்மன், அந்த இதுதான் கொண்டாடுவா, அவ வந்து சிவனை கொண்டாட மாட்டா, அப்படி அந்த இடத்துல இருக்கா மாதிரி. இன்னைக்கும் அது இந்த காலத்திலயும் இருக்கு, ஆனா நம்ம சம்பிரதாயத்துல முன்னாடி இருந்திருக்கு. துவாமேவாகு கதிச்சித்த பரே அப்படின்னு சொல்லி துவத்பிரியம் லோகநாதம். சில பேர் என்ன சொல்றா, பெருமாள் தான் பரதத்துவம். இன்னைக்கும் சில இடத்துல சொல்றா பெருமாள் தான், தாயார் கிடையாது, தாயார ஜீவாத்மா அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா இது அவாளுடைய சித்தாந்தம், அவ வந்து அந்த வேதத்துல சில இடத்துல புரிஞ்சிருந்து அதை இப்படிதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அதனால என்னன்னா, அதனால என்ன ஆகுதுன்னா, கிந்தை ரந்த கலகமலினை கிஞ்சி துத்தீர் யமக்னேகி அப்படின்னு அவளுக்குள்ளேயே கலகம் வந்தது. இப்ப என்னன்னா, நமக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா அதுதான் சத்தியம் அப்படின்னு ஒண்ணு ரெண்டு பேரும் சண்டை போடுகிறான். எங்களுடைய சம்பிரதாயம் தான் பெருசு, எங்களுடைய சம்பிரதாயம் தான் பெருசு. சரி, ஏதோ ஒரு சம்பிரதாயம் நீ நம்ம வந்து ஒண்ணு ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அது எப்படியோ ஒண்ணு இந்த ஜென்மா இல்லைன்னா ஏதோ ஒரு ஜென்மாவில அது இல்லைன்னு தெரிஞ்சிட போறது. ஆனா நம்ம பண்ற ஒரு தப்பு என்னன்னா, எங்களதுதான் பெரிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, வாதம் பண்றது. அந்த காலத்துல வாதம் வந்திருக்கு, துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு பல வாதங்கள் வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல பார்த்தோன்னா சில இடத்துல இதுதான் சரி அப்படின்னு அந்த வாதத்துல ஜெயிச்சா அவ இன்னொருத்தர் என்ன பண்றான்னா, தான் அந்த ஜெயிச்சவருக்கு சிஷ்யனாக மாறி வந்துடுறான். ஒரு லெவலுக்கு தான் அந்த வாதம் எல்லாம் நடக்கும். ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, அதுவே ஒரு குரோதமா என்னால தோக்க முடியாது, எந்ததான் அப்படின்னு ஒரு சண்டை போட்டு ஒத்தருக்கு ஒத்தர் யுத்தம் பண்ற அளவுக்கு போயிடுறது. அதான் அதனால சில கஷ்டங்கள். அப்ப என்ன ஆறுதுன்னா, நம்மளுடைய ஒருவேளை நம்ம சம்பிரதாயமே உண்மையாக இருந்தாலும் பாகவத பிரச்சாரத்துல போய் முடிஞ்சிடும். கிந்தை ரந்த கலகமலினர் கிஞ்சி துத்தீரிய மக்னஹின் பெருமா. ஆனா இதுல என்னன்னா, சில பேர் பெருமாளும் தாயாரும் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்துதான், இதுல எதுவுமே சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறவா பெரியார் சரணாகதி பண்ணி கரையேறிடுறான். இதுல வந்து பெருமாள் மட்டும்தான், தாயார் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுனால தப்புன்னு கிடையாது. தாயார் மட்டும்தான் எனக்கு மோட்சம் கொடுக்க கூடியும் அப்படின்னு நினைச்சு தாயாருக்கிட்ட நம்ம வந்து சரணாகதி பண்ணா தாயார் வந்து பெருமாள் மூலமாக ஒத்துக்க போறா, பெருமாள் மட்டுமே அப்படின்னாலும் ஒத்துக்க போறா, அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, கலகம் வந்துடுறது. எந்ததான் அப்படின்னு நம்ம இன்னொருத்தர் போராடும் பொழுது, யுத்தம் பண்ணும் பொழுது, அது பாகவத பிரச்சாரத்துல போய் என்னன்னா, இவா கரை ஏற சமயத்துல கூட அடிதடியில திருப்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி இழுத்துட்டுறான். அப்படின்னா என்னன்னா, நல்ல நீச்சல் தெரிஞ்சவன் அப்படின்னு பார்த்தா, நல்ல நீச்சல் தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு தெரியும் எப்படி நீச்சல் அடிக்கணும்னு. நீச்சல் தெரியாதவன் என்ன பண்ணா, தனக்கு தெரியும் நீச்சல் தெரியும்னு குதிச்சிடறான். உள்ள போய் என்ன பண்ணுவான், அவன் இன்னொருத்தரையும் பிடிச்சி இழுத்துருவான் தான் உள்ள முழுகும் போது. அந்த மாதிரி ஆயிடுது. எந்ததான் கரெக்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, அவாளையும் பிடிச்சி இந்த சண்டையில இன்னும் போய் இன்னொன்னு ஆழமா உள்ள இழுத்துட்டு போயிடுறமே தவிர ஒருத்தன் கொடுத்தார். ஆனா கரையேற வழியே காணும். அதுக்கு சதாச்சாரியன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி சரணாகதி பண்ணி நம்மளை கூட்டும் போனாதான் உண்டு. அதனால துவசம் பிரீத்தியை, தாயாருடைய பிரீத்தி, அந்த தாயாருடைய அனுகிரகம், அது யாருக்குமே தெரியல. விஹரதி ஹரவு சம்முகீனா அன்சுதீனா, நம்ம ஒண்ணு நினைச்சுண்டா அதுதான் சரின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வேதத்திலையும் பிரமாணமாக இருந்தா தான் நம்ம சொல்றது சரி அப்படின்னு முடியும். சங்கராச்சாரியாரே இருந்தா கூட தான் ஒரு அத்வைத்தம் அப்படின்னு சொல்லல, வேதத்துல ஒரு பக்கமான பிரமாணங்கள் எடுத்து காட்டுறாரு, இதனாலதான் இதை நான் ஸ்தாபனம் பண்றேன்னு. அப்ப ராமானுஜர் என்ன சொல்றேன்னா, அது ஒரு சரியான ஸ்ருதி அப்படின்னா, ஸ்ருதி வேதத்துல வந்து பேதம் இருக்கு, அபேதம் இருக்கு, கடக ஸ்ருதின்னு இருக்கு. அப்ப அவ பேதத்தை மட்டுமே வச்சு இந்த கன்க்ளூஷனுக்கு வரா அப்படின்னு நம்ம வந்து எல்லா வேதத்துல எல்லா இடத்துலயும் ஒத்துக்கணும் அப்படின்னு எல்லா பக்கமும் எடுத்து சொல்றது. அப்போ இவாளுடைய மனசுல இருக்கிறத இவா சொல்லல, இந்த பிரமாணம் வேதத்திலயும் இருக்குன்னு அதை ஸ்தாபனம் பண்றேன். அதனால வேதத்துல இருக்கான்னு பாக்கணும். அப்படி பார்த்தா வேதத்துல சம்முகீனாம் ஸ்ருதீனாம், வேதத்தினுடைய சம்மதம் என்ன அப்படின்னா, பாவாரூடவ், அந்த வேதத்தினுடைய பாவம் என்னென்ன, பகவதி யுவாம் தெய்வத்தம் தம்பதீனா அப்படின்னு. தெய்வத்தம் அப்படின்னா இந்த தம்பதிகளை சேர்ந்தே தான் சொல்றான். அப்ப தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தெய்வம் தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா தம்பதினா, அந்த தம்பதி தான் தெய்வம், தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் தெய்வம். அப்ப நம்ம பெருமாள்னு சொல்லச்ச கூட தாயார் தான். அதனாலதான் அவ்வளவு ஆச்சரியமா சரணாகதி பண்ணும் பொழுது நம்மாழ்வார் திருவேங்கடமுடியாருக்கு சரணாகதி பண்றது. இப்பதான் பெரிய சந்தேகமே, திருவேங்கடமுடியார்னா தாயார் பத்மாவதி தாயார் திருச்சாரூர்ல தானே இருக்கா அப்படின்னு நினைக்க வேணாம். ஸ்ரீனிவாசன் அவருடைய திருநாமமே என்னன்னா தாயார் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கான். எந்த பெருமாள், எல்லா பெருமாளுக்கும் ரங்கநாதனாக இருந்தாலும் தேப்பெருமாளும் இருந்தாலும் வக்ஷஸ்தலத்தில் தாயார் இருந்தா கூட ஸ்ரீனிவாசன் அது தனியா தெரியவே. சீனிவாசருடைய நம்ம அந்த சீனிவாசன் நம்ம பார்க்கும்போது சரி, இந்த இடத்துல மட்டும் அழகா அந்த புஷ்பம் இருக்கும், அது பார்த்தாலே அந்த ரெண்டும் அந்த வக்ஷஸ்தலத்தை பார்த்தாதான் இவர் சீனிவாசர்னு நம்மளால சொல்ல முடியும். மற்ற பெருமாள் கூட முகத்தை பார்த்து சொல்லிடலாம் சீனிவாசர் போல அப்படின்னா, அந்த அந்த வக்ஷஸ்தலத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் அழகா அந்த ரெண்டு புஷ்பம் சாத்தியம். அப்ப அந்த தாயாரை முன்னிட்டு தாயாரோட சேர்ந்தே தான் அந்த ஒரே விக்கிரகமாக அப்படின்னா ஒரே அர்ச்சாமு, தாயாரும் பெருமாளுமாக ஒரே அர்ச்சையா இருக்கிறதுனாலதான் அதை எடுத்து அங்க காற்றேர் அப்படின்னும், அதனாலதான் பிரபத்தியேதம் கிரிம்பிராயகா அப்படின்றது அங்க பெருமாள் தாயாரும் சேர்த்தி திவ்ய தேசம் ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாரும் சேர்ந்து வந்ததுனால அந்த மலை அப்பேற்பட்ட மலை அப்படின்னு அந்த மலையை கொண்டாடுறோம் அப்படின்றதுனால இங்க நம்ம பார்த்தோம். அபிமானத்துல நம்ம சொல்றோம் இவா வந்து தாயார் தான் பரத்துவம் பெருமாள் தான் பரத்துவம்னு சொன்னாலும் அது நம்மளுடைய அபிமானமா இருக்கலாம், அதுல ஒண்ணும் பெருமாள் தாயாருக்குள்ள சண்டை வந்துட போறது. நம்ம சொல்றதுனால என்ன உன் பக்தர்களா இப்படி சொல்றாளா, என் பக்தர்களா இப்படி சொல்றாளா, நாத்திலே சில குழந்தைகளுக்கு அம்மாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு நான் அப்பா விட்டுட்டா போயிடுவா அப்படி கிடையாது. ஆனா என்னன்னா அதனால ஒண்ணும் இல்லை, ஆனா அதனால வர சண்டைகள் இருக்கு இல்லையா, அது பாகவத பிரச்சாரத்துல போய் முடியாது. அதனால அப்ப நம்ம எப்பயுமே ஒரு ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு வந்தா அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அப்ப வேதத்துல என்ன சொல்றதுன்னு அதை பார்த்து அதுல இருந்து நம்ம எடுத்தா அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா பாபாரூடு பகவதி யுவாம் தெய்வத்தம் தம்பதினா அப்படின்னு, இந்த தம்பதிகள் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே தம்பதிகள் அப்படின்றது தெய்வம் அப்படின்னு சொல்றதுனாலையும் இது ஆச்சரியமாக சொல்ற. அதனாலதான் சுவாமி தேசிகன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஆச்சரியமா சொல்றேன், நான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னா பகவான் கிட்ட சொல்றேன் எனக்கு நீர் முதல்ல என்னுடைய பாபம்னா நான் நிறைய பாவம் பண்ணி முன்னாடி வந்திருக்கேன், நீர்காணி குழந்தையே பரவாயில்ல சரி என்னடா ஏதோ சின்ன குழந்தை தப்பு பண்ணிட்ட இதனால என்ன இனிமேல் பண்ணாத அப்படின்னு என்னை எடுத்து என்னோட என்ன வந்து உம்முடைய மடியில உட்கார வச்சேரானா தாயாருடைய கட்டாட்சம் உமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா அந்த குழந்தை தப்பு பண்ணிட்டு வருதுன்னா பெருமாள் வந்து இல்ல நான் சேர்த்துக்க மாட்டேன்னா தாயாருக்கு கோவம் வந்துடும், இல்ல இனிமேது பண்ணாதடா ஏதோ சின்ன வயசுல இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கூட்டி எடுத்து நம்மள மடியில உட்கார வச்சா தாயாருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப பெருமாள் இப்படி திரும்பி பார்த்தேன்னா தாயார் சந்தோஷத்தோடே தன் பெருமாளை தன் கண்ணால பார்க்கும்பொழுது அவர் சொல்றார் உமக்கு என்னால உமக்கு நல்ல கட்டாட்சம் சிச்சிண்டே உமை பாக்குறா அதனால இந்த ஒரு இதை விட்டு கொடுத்துறாதே அப்படின்னு அப்படி அவ்வளவு ஆச்சரியமா இந்த இடத்துல சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தாயாருடைய அனுகிரகம் பெருமாளுக்குமே அந்த அனுகிரகம் அப்படின்னு சொன்னான்னா அந்த குளிர்ந்த கட்டாட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சந்தோஷத்தோட பார்த்தா அதுதான் ஸ்ரீ அப்படின்னு எடுத்து சொல்றது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பத்தாவது ஸ்லோகம் ஐக்கியமத்தியம் அப்படின்றத எடுத்து சொல்றது. ஐக்கியமத்தியம்னா இவா ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துலதான் இருக்கா அப்படின்னா எதுன்னா சில இடத்துல சின்ன சின்ன சின்ன சின்ன ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர, ஆனா பெரும்பாலும் அவ ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு ஐக்கியமத்தியம் அப்படின்னா ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோஹோ ஆச்சக்கிஸ்துவாம் பிரிய சகச்சரி மைகமத்யோபபன்னாம் பிராதுர்பாவைரபி சமதனுப்ராத்வமன்யீயசேஹே த்வம் தூரோக்ஷிப்த்வைரிவ மதுரதா துர்தராசைஸ்தரங்கைஹி அப்படின்னு ஆபன்னாத்திஹி கஷ்டப்படுறவாளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு பிரசமன விதவு பத்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ அப்படின்னு அவளை எல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்றது தான் ஒரே ரெண்டு பேருக்கும் ஒரே அப்ஜெக்டிவ் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இவா இதுதான் இதுதான் ஒரே லட்சியம் ஏக லட்சியம் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா. இவாளுக்கு என்ன லட்சியம்னா கஷ்டப்படுறவா யாரா இருந்தாலும் சரணாகத்தின்னு வந்தா அவளை வந்து ரட்சிக்கணும் அப்படின்னு. அதனாலதான் என்ன சொல்றது இது என்னுடைய விரதம் பக்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ அப்படின்னு பெருமாளுடைய தீட்சை என்ன அப்படின்னா தீட்சை அப்படின்ற ராமாவதாரத்தை சொல்றது அபயம் சர்வபூதேபியோ தத்தாமியே தத் விரத்தம் மமா அப்படின்னு, யார் ஒருத்தன் அபயம் அப்படின்னு வந்தாலும் அவன் கெட்டவனாகவே இருந்தா கூட அவனை நான் ரட்சிக்கணும்ன்றது என்னுடைய விரத்தம்பா அப்படிங்கிறது. ஏன்னா விபீஷணன் வந்துட்டான் பீஷ்மன் வந்த உடனே அங்க ஒரு மீட்டிங் போடுறாரு. அதுதான் அந்த இடத்துலதான் ராமருடைய பெருமை. அவர் மகாராஜா, அவர் சாட்சாத் பகவான். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர், சக்கரவர்த்தி. ஆனாலும் இங்க இருக்கிறவா காட்டுக்கு ராஜா, அங்க வந்தவா. இவாளை போய் கேட்டுதான் அவர் முடிவு பண்ணணுமான அவசியம் இல்லை. ஆனாலும் எல்லாரையும் கேட்டு ஒரு நம்ம அவளுக்குள்ள இவாளை சேர்த்துக்க கூடாதுன்னு இருந்தா கூட அவளுக்கு சொல்லி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு சேர்த்துக்கணும். எல்லாருக்கும் ஒரு சம்மதம் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, டெமோக்ரசி அப்படின்றது. அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா தசரத சக்கரவர்த்தியே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது மக்களை கேட்கிறாரு, போய் பண்ணலாமா, ராமனுக்கு பண்ணலாம்னு இருக்கேன், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னு. எல்லாரும் சரி அப்படின்னு சொன்ன உடனேதான் அவர் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். என்ன அவருக்கு என்ன, எல்லாருக்குமே தெரியும் அது சத்திரிய தர்மம், தன்னுடைய பெரிய பெயரை தான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும், இத போய் மக்கள் கிட்ட கேட்கணுமா அப்படின்னா அவ அந்த காலத்திலேயே அவ டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்கா. அப்ப அதேதான் ராமரும் வந்து, நான் தான் ராஜா, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், உன்னையே சுக்ரீவனே நீ யாரு, நான் தானே வாலிகிட்டே உன்னை ரட்சிச்சு கொடுத்தேன், நான் சொல்றதுதான் நீ பண்ணணும், விபீஷனை சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லல ராமர். அங்க அவளுடைய சொல்றது எதுக்கு சேர்த்துக்க கூடாது, இல்ல நீங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சு அவர் சேர்த்துக்கிறார். அப்ப எல்லாம் சில பேர் சொல்றா இல்ல இல்ல, அவன் ராவணனுடைய தம்பி, அவன் சத்ரு பட்சத்துல இருந்து வந்திருக்கான், ஒருவேளை அவனே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்த பாக்குறதுக்கு வந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்னு ஒருத்தர் சொல்றான். ஆனா அந்த இடத்துல ஹனுமார் மட்டும் என்ன சொல்றதுன்னா, இல்ல விபீஷணன் ரொம்ப நல்லவன் அதனால சேர்த்துக்கோ. ஏன் நல்லவன் அப்படின்னா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் அங்க போகும்பொழுது தூத்தனை வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு என்னை ரட்சிச்சவனே விபீஷணன் தான், அதனால தர்மத்தை தெரிஞ்சவன், அதனால ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறார். ஆனா ராமர் சொல்றாரு, ராமர் ஹனுமார் சொன்னதை கூட அவர் சந்தோஷமா எடுத்துக்கல. அவர் அங்க சொல்றாரு இவாளெல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றான், சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீர் சேர்த்துக்கோன்னு சொல்றாரு, சேர்த்துக்கோன்றது சந்தோஷம் தான், ஆனா நல்லவன் அதனால சேர்த்துக்கோன்னு சொல்றாரு, அதுல எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்ல, கெட்டவனாகவே இருந்தா கூட சரணாகத்தின்னு பண்ணா அவனை நான் சேர்த்துக்கணும், நல்லவன் சரணாகதி பண்ணா நான் சேர்த்துட்டேன்றதுல என்ன பெருமை, நல்லவன் அவன் நல்லவன்னா அவனுக்கு நல்லது பண்ணிதான் ஆகணும், எனக்காக உழைச்சான்னா நான் திருப்பி அவனுக்கு 100,000 ரூபாய் கொடுத்தேன்னா அதுல என்ன பெருமை, உழைச்சிருக்கானே, உழைக்காதையும் கொடுக்கறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கெட்டவன் தன்னுடைய தப்புகளை புரிஞ்சுட்டு சரணாகத்தின்னு ஒருத்த வந்திருக்கான் அப்படின்னா அவனை சேர்த்துக்கிறது அப்படின்றது வந்து அதுதானே வசதி, நல்லவன்னால அவசியம் இல்லையே அப்படின்னு. அதனால அது அவருடைய விரதம் அப்படிங்கிறது, என்னுடைய விரதம் அதைதான் இங்க எடுக்கிறார், பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோகம் அப்படின்னு. பெருமாளுடைய தீட்சை என்ன அப்படின்னா அவருடைய விரத்தம் எல்லாம் ஆபன்னார்த்தி பிரசமனாவிதம், சரணாகதி பண்ணவா அத்தனை பேரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு. தாயார் என்னன்னா, ஆச்சக்யுஸ்துவாம் பிரிய சகச்சரி மைகமத்தியோப பண்ணாம்னு அதை ஒத்துண்டு அந்த பெருமாளுடைய சரணாகதி விரதத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கு நம்ம எந்த இதுல இருக்கலாம் அப்படின்றதுனாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கான். பிரிய சகச்சரி, சகச்சரி அப்படின்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்றதுனால மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கா, ரெண்டு பேரும் பர்த்தா மனைவினால இல்ல, இவர் பண்ற விஷயம் எல்லாம் எனக்கும் சம்மதம், இதுதான் உண்மையான தர்மம், அதனோட நானும் கூட இருப்பேன் அப்படின்னு. அப்ப வந்து நம்ம ஒரு திருவாராதனம் பண்ணா கூட திருவாராதனம் யார் பண்ணா அப்படின்னா நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இல்ல, நம்மளுடைய இது பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யஜ்யாகம் அப்படின்னா கூட மனைவி பர்த்தா மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யாகம் பண்றான், திருவாராதனமும் அப்படிதான். ஆனா அவாவா அந்த திருவாராதனத்துல என்னென்ன பண்றா அப்படின்றது இருக்கு. நம்ம பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணாலும் கோலம் போட்டு தலிகை பண்ணி அந்த தலிகை அம்சை நம்ம அம்சை பண்றோம், தலிகை யார் பண்ணா, கோலம் போடுறது யாரு, தொடச்சி பெருக்கிறது யாரு, பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி வைக்கிறது யாரு, அப்ப அதுவும் திருவாராதனத்துல ஒரு கிரமம் தானே. அப்ப திருவாராதனம் நாம் மட்டும் பண்ண அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் திருவாராதனம் பண்றோம், அதுதான் யஜ்யம் யாகம் எல்லாமே. பார்த்தா கூட அவ பக்கத்துல இருக்கணும், மனைவி பக்கத்துல இல்லாத யஜ்யம் பண்றதுக்கு இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம சம்பிரதாயத்துல பிரம்மோற்சவங்கள் எல்லாம் பண்றா இல்லையா, பட்டர்கள் அவளுக்கே கூட மனைவி இல்லைன்னா அவளால கங்கணம் கட்டிக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே சமபாகம் தான் கொடுத்திருக்கா, அந்த புண்ணியத்திலையும் சமபாகம் தான் அவ பண்ண. அதனால தான் அதை புரிஞ்சுண்டு ஏத்துக்கிறா தாயார், பிரிய சகச்சரி மைக்கமத்தியோப பண்ணாம் அப்படின்னு. தாயார் உம்மோட கூட நான் இருக்கேன், நானும் நீர் உம்முடைய ஆசை, நீர் பண்ண விரதத்துல நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுதான் பெருமை. இது ஆச்சரியமா சொல்லணும்னா நாராயணத்துல வரும், அங்க வந்து சொல்றாரு கண்ணன் கிட்ட ஒவ்வொரு சொல்லி ஒவ்வொரு பாசுரமும் சொல்லி பாகவதத்துல அவர் கேட்பார், அப்படியா கண்ணா நீ இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்கறது உண்டு இல்லையா, அது கேட்பார். அப்ப கண்ணன் ஆமான் அப்படின்னு சொன்னாதான் மேல்கொண்டு ஸ்லோகத்தை சொல்லுவேறாம் நாராயணிய பட்டர். அதுல வந்து அவர் சொல்றார், ஒரு இடத்துல வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய வரும்போது மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியார் சொல்லிட்டேர், வந்தது மகாவிஷ்ணு, உன்னுடைய பிராணனே எடுத்துருவேர், அவர் எடுத்துன்னு போயிடுவேர், தயவு செஞ்சு நீ வந்து இதுக்கு ஒத்துக்காத, தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்காத அப்படிங்கிற அவர் சொல்றாரு. எனக்கு தெரியும், இப்ப ஏற்பட்ட பெருமாளே வந்தேன்னா அவருக்கு தானம் கொடுத்து என் பிராணமே போனா கூட பரவாயில்ல, நான் கொடுப்பேன் அப்படின்னு நிக்கிறேன். அப்ப வந்து தன்னுடைய ஒரு பிராணத்தை மட்டும் பார்க்கலையே, தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பெருமாள் வந்து யாச்சகம் கேட்க போனா கூட பரவாயில்ல, யாச்சகம்னா பிச்சை கேட்க போனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு சொர்க்கம் வேணும் அப்படிங்கிற நம்ம வந்து விடுவோமா? பெருமாள் வந்து எனக்காக நான் போய் இன்னொருத்தங்கிட்ட பிக்ஷை கேட்கிறேன்னா நீர் எதுக்கு சுவாமி போனோம், நமக்கு பிடிச்சவாளோ நமக்கு ஒரு குருவோ இருப்பா, உனக்காக நான் போய் அவன் காலில் போய் விழுந்துட்டு வரேன், நீ ஏன்பா போனோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனா அது கூட இல்ல, தேவர்களுக்கு நமக்கு சொர்க்கம் வந்தா போறோம்னு இருக்கான். யாச்சகம் கேட்க வந்த பிராணமே போனா கூட பரவாயில்ல, பகவானுக்கு நான் கொடுப்பேன்னு நிக்கிறான் மகாபலி. இப்பேற்பட்ட பக்தனாப்பா அப்படியா அப்படிங்கிறது ராமா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, அது போட்டோம், தன்னுடைய பிராணம் போறது அவன் வந்து யாச்சகத்தை கொடுக்கறான், தன்னுடைய மனை யாச்சகம் கொடுக்கும் பொழுதே தான் தீர்த்தத்தை சமர்ப்பிக்கணும், அவள் கொடுக்கிறவாளுக்கு மனைவி வந்து சொம்புல இருந்து தீர்க்கம் கொடுக்கணும். பக்கத்துல தேவரோட மனைவி கூட இருந்தாளா அப்படின்னா இருந்தா சந்தோஷமா பரவாயில்ல, பர்த்தா அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டேன்னா நானும் கூட நிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ உங்க பிராணமே போயிட போறதே வேணாம், சுக்கராச்சாரியார் தான் சொல்லிட்டேரே ஆச்சாரியன் சொல்லிட்டு நீர் எதுக்கு பண்ண, நீர் ஏன் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கேட்காம அவர் வாக்கு கொடுத்துட்டே நான் கூட இருப்பேன். அதேதானே அயோத்தியால ராமன் வனவாசத்துக்கு போகணும்னா ராமன் சொல்றே தசரத்தருடைய கைகையோட ராமன் காட்டுக்கு போகணும், அவ்வளவுதான், சீதா தேவி காட்டுக்கு போகணும்னு அவ கேட்கவே இல்லையே, நீ எதுக்கு வர அப்படின்றான். அதெல்லாம் முடியாது, அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவும் இல்லைன்றான். நீர் பண்றது என்ன, நீர் விட்டு போனா அது உமக்குதான் பாவம் அப்படிங்கிறது. ராமன் காட்டுக்கு போகணும்னா அங்க ராமன் சீதை காட்டுக்கு போகணும்னு அர்த்தம். நீர் யாகம் பண்ணணும்னா நீர் பட்டாபிஷேகம் அப்படிங்கும் பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையே, சீதாராமனுக்கு தானே பட்டாபிஷேகம். அன்னைக்கு முன்னாள் பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுது சீதாதேவி ராமனுக்கு எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணிதான் சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். அப்ப கல்யாணம் அப்படின்னா ராமருக்கு கல்யாணம், ராமருக்கு மட்டுமா கல்யாணம் அப்படின்னு அந்த எப்ப வந்து அவ கிரகஸ்தாசிரமத்தை சுவீகரிச்சிருந்தாலும் ரெண்டு பேருக்கு சேர்த்துதாங்க, அதனால நானும் தான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அது மாதிரி அப்பேற்பட்ட அந்த அவருடைய லட்சியம் தான் அதுதான், அது சரியானது அப்படின்னு. அதனாலதான் வால்மீகி மகர்ஷி சொல்றேன், 12 வருஷம் ஆயிடுச்சு ராமருக்கும் சீதாதேவிக்கும் கல்யாணம் ஆகி அந்த இடத்துல சொல்லும்போது சொல்றேன், 12 வருஷத்துக்கு அப்புறம் அவளுடைய பிரிய அந்யோன்யம் எப்படி இருக்குன்னா 12 மடங்கு இன்னும் அதிகமாக இருக்கு கல்யாணத்துக்கு அப்பையோட அப்படின்ட்டு. நமக்கு எல்லாம் பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் 2-3 வருஷத்துக்கு கழிச்சு முதல்ல இவா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா இப்ப பேசிக்கிறதே இல்லை, அதுல ஒரே சண்டை அப்படிங்கிறோம். அவ என்னன்னா 12 கல்யாணத்துக்கு இல்ல எப்படி இருந்தாலும் அதை விட 12 மடங்கு அதிகமாக இருக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏன் அப்படின்னா இது வெறும் ஆசை மட்டும் இல்ல, தர்மம், தர்மம் அவருடைய தர்மம் தான் என்னுடைய தர்மம் அப்படின்னு தர்மத்தை சேர்த்துக்கிறதுனால இன்னும் அவளுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் அதிகமாயிடுது. ராமன் எப்பேற்பட்ட யுத்தம் அப்படின்றத பார்த்தார், வில் எடுக்கிறார், சிவதனுஷ பங்கம் பண்ற, விஷ்ணு தனுஷ எடுக்கிறார், அவருடைய வீரத்துவம் தாயாருக்கு பிடிக்கிறது சீதாதேவிக்கு. ஆனா அதை விட என்னன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தா இவர் இப்படியே முரடாதான் இருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இங்க வந்து பார்த்தா தசரத மகாராஜர் சொல்றதெல்லாம் கேட்கிறார், மக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, எப்ப யுத்தம் பண்ணணும், எப்ப பிரிய பாஷியாக இருக்கு, சின்ன குழந்தையாக இருந்தாலும் அயோத்தியால அவ்வளவு பேரோட ஆச்சரியமாக பேசுறேன். அப்ப இன்னும் இன்னும் அவருடைய தர்மங்களை பார்த்து இன்னும் இன்னும் தனக்கு ரொம்ப பிடிக்கிறது, அவர் இருக்கிற அந்த தர்மத்தை நானும் அது சகச்சரியாக இருந்து நம்மளும் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்குள்ள கஷ்டம் பிரிவுன்றதே கிடையாது அப்படின்னு ஆச்சக்கு ஸ்வாம் பிரிய சகச்சரி மைக்கமத்தியோப பண்ண பிராதுர்பாவை ரபிசமதனு பிராத்வமன்னிய சேத்வம் அப்படின்னு இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார். அர்ச்சாவதார ரூபத்திலையும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பெரிய விசேஷம். எப்படின்னா அந்தர்யாமியாக பகவான் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கச்சு தாயாரும் பெருமாளுமாக இருக்கா அப்படின்றது ஒரு பக்கம், இவர் மாடு மேய்க்கிறவனாக அவதாரம் பண்ணா அதுலயும் தானும் அவதாரம் பண்றான். சரி நீர் அவதாரம் பண்ணும், மாடு மேய்க்கிறவருக்கு நான் ஒரு ஆண்டியாளா இருக்கணுமா அப்படின்னு, ராமர் ராஜா சரி நானும் இருந்தேன், அவர் காட்டுக்கு போறேன்னா நானும் காட்டுக்கு போறேன். அதனால பெருமாள் எந்த இடத்துக்கு எந்த லோ லெவல் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவதாரம் பண்ணாலும் தானும் இருக்கு. அர்ச்சாவதாரம் எடுத்தாலும் பிராதுர்பாவ சமத்தனும் பிராத்மன்னிய சேத்துவம் அப்படின்னு ஸ்ரீ வைகுண்டத்துல மட்டும் இல்ல, திருப்பார்கடல் மட்டும் இல்ல, ஏன்னா ஸ்ரீ வைகுண்டம் ஆனந்த லோகம், ஆனா இந்த பூமி அப்படின்றது சகல பாவங்களும் நடக்கிறது, கோவில் உள்ளேயே அத்தனை பாவங்களும் பண்றா வந்து எதேதோ பேசிட்டு இருக்கா. அர்ச்சாவதாரத்துலதான் நிறைய நமக்கு தான் நிறைய பாவம் பண்றோம், ஏன்னா அந்த ஒரு திருமஞ்சனம் பண்றதுல இருந்தே கூட அவ்வளவு பெருமாள் அப்படின்னு எப்படி வைகுண்டநாதனும் அப்படி பண்ணணும், அந்த ஒரு பெருமாளுக்கு உபச்சாரங்கள்லாம் நேர பெருமாள் இருக்க மாதிரியே பண்ணணும். நம்ம ஏதோ அப்படின்னு பெருமாள் தானே அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணக்கூடாது, அத்தனை அபராதங்களும் அங்க ஆயிடுறது. அப்படி இருந்தாலும் பெருமாள் சரி, பெருமாள் அர்ச்சாவதாரம் எடுக்கிறேன், நானும் அர்ச்சாவதாரம் எடுக்கிறேன்னு வருதுன்னு இருக்கு இல்லையா. தான் பாயசத்துல வந்து ஆச்சரியமா சொல்றார், அவர் வந்து பாயசத்தினால அந்த பாயசத்தை உண்டு தசரதருக்கு அவதாரம் பண்றார், இவர் பூமியிலிருந்து தாயாரா அவதாரம் பண்றார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விஷயமாக ஆச்சரியமாக ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்றது வந்து அவருடைய விரத்தத்துக்கு தான் இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தூரோக்ஷித்வை ரிவ மதுரதா துத்தராசை ஸ்தரங்கைஹி அப்படின்னு மதுரமாக இருக்கா தாயார். என்னன்னா அலை திருப்பார்கடல்ல ஒரு பெரிய அலை வருது, அந்த அலையிலிருந்து ஒரு பக்கம் ஒரு க்ஷீரம் வந்து வெள்ள வந்து கொட்டிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கிளாஸ் க்ஷீரம் வெள்ள வந்து கொட்டிடுறது, அதை எடுத்து சாப்பிட்டா அதனுடைய தித்திப்பு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா திருப்பார்கடல்னாலே எவ்வளவு ஆச்சரியம், அந்த அதுவும் பகவான் இருக்கிற பார்கடல், அதுல ஒரு தித்திப்பு வந்து வெறும் பால் மட்டும் வரலையே அதோட சேர்ந்து தித்திப்பும் வருதுனால, அப்ப பெருமாள் மட்டும் அவதாரம் பண்ணல, பெருமாளோட சேர்ந்தே தாயார் அப்படின்னா தாயார்ன்றது மதுரம். அந்த இடத்துல அந்த ஒரு உதாரணமாக சொல்றேன் அப்படின்னா க்ஷீரம் சக்கரவியாவிர் பூதா அப்படின்னு பலராமர் கிருஷ்ணாவதாரத்தை சொன்னேன் இல்லையா, பாலும் சக்கரையும் எப்படி பிரிக்க முடியாது, ஒண்ணு இல்லைன்னா கூட அது சக்கரையே இல்லைன்னா பால் சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வெறும் சக்கரையும் சாப்பிட முடியாது. அப்போ எப்படி ஒரு பால் திருப்பார்கடல கீழே கொட்டினா அதுல இருக்கிற அந்த தித்திப்பு அந்த மதுரம் அப்படின்றது தாயார், அந்த பால் அப்படிங்கிறது பெருமாள் அப்படின்னு. இவர் யக்ஞ பாயசத்திலேருந்து வரே, தாயார் பூமியிலேருந்து வரா, பாயசத்தினால வருது அது வந்து மதுரம், பிரீத்தியினால இவர் பூமியிலிருந்து வரே தர்மம் அப்படின்னு. பூமியிலேருந்து வந்தா என்னன்னா ஒரு பொறுமை, தாயாருக்கு எப்பயுமே பொறுமை இருக்கு, பகவான் ராமனுக்கு அந்த மதுரம் இருக்கு. ஆனா இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது திருப்பார்கடல் உதாரணத்துல மதுரமாக தித்திப்பாக இருக்கிறது தாயார், பாலாக இருக்கிறது பெருமாள் அப்படின்னு. பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹா அப்படின்னு, சூரியனையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது, சூரியன் எங்கெல்லாம் இருக்கிறோ சூரிய கிரணங்களானது இருக்குமோ பெருமாளும் தாயாரையும் பிரிக்க முடியாது அப்படின்றதே இங்க ஆச்சரியமா சொல்லு. அப்பேற்பட்ட இந்த மதுரமான தாயார் தன் என்னன்னா பிரிய சகச்சரி, சகச்சரியாக பகவானுடைய தர்மத்தை தான் பிடிச்சு ஏத்துக்கிறார் அப்படி இருந்ததுனாலையும், அவருடைய தர்மம் என்ன அப்படின்னா பத்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ அப்படின்னு வரதம் மமா அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்பேற்பட்ட தீட்சை அவருடைய இது என்னன்னா ஆபன்னார்த்திகி, கஷ்டப்படுறவா அப்படின்ன வாளுக்கு சரணாகத்தின்னு வந்துட்டா தான் ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய விரதமோ, அந்த விரதத்துல தாயாரும் கூடவே இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் பகவானே ஒரு சனையும் யோசிச்சா கூட காக்காசுரனை கொடுக்கணுமானா உங்களுடைய விரதம் மறந்துட்டேரா அப்படின்னு பக்கத்திலேயே இருந்து தட்டி காட்டுறா இல்லையா. அதனால அதுதான், ஏன்னா பகவானுக்கும் தாயாருக்கும் நம்ம சொன்ன சின்ன சின்ன டிஃபரன்ஸ் அது கூட கிடையாது, என்னன்னா தப்பு பண்ணிட்டானே அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படின்றதுனால, இல்ல ஆனாலும் சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்றதுனால ஒரு இடத்துல தாயார் தன்னுடைய விரதத்தை திருப்பி திருப்பி ஞாபகம் படுத்துறான் சில இடத்துல அப்படின்றது. அதனாலதான் விபீஷண சரணாகதி அவ்வளவு டைம் ஆயிடுச்சு. பராசரப்பட்டர் சொல்லும்போது இவ்வளவு காலம் என்ன, இவ்வளவு ஆலோசனை என்ன, ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறது என்ன, இவ்வளவு சமயம் என்ன, தாயார் பக்கத்துல இருந்தா இவ்வளவு நாய் அவசியமே கிடையாது, விழுந்த நேரம் விபீஷணம் வந்த நேரத்திலே தாயார் உடனே அவர் சேர்த்துட்டு இருப்பா அப்படின்றதுதான் சொல்றோம். அந்த மாதிரி ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இது பகவானுடைய திருமேனி பரத்வ திருமேனியை பத்தி சொல்றது, ரெண்டு பேரும் திருமேனி ஒத்தருக்கொத்தர் எப்படி இருக்கா அப்படின்னு பகவான் அவதாரம் பண்ணாலும் அர்ச்சாவதாரத்திலையும் தன் திருமேனியிலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு, பகவானுடைய திருமேனி எப்ப ஏற்பட்டது, தாயாருடைய திருமேனி எப்ப ஏற்பட்டது அப்படின்னு வர்ணிக்கிற ஸ்லோகம் இது. அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.